புறா ஒன்று போனது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியிலோ, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே, கலை வீதி எனும் வார்த்தையின் கவலைக்கு மருந்தானதே, வேதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும், வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி, பிரிந்த பின்பு பூவும் என்னை சுடுவதென்ன காதலி, துடுப்பிழந்ததும் காதலோடும் திசை மறந்தது பைங்கிளி, போகும் வழி நூறானதே கண்ணீரினால் சேரானதே, இல்லாத உறவுக்கு நான் செய்யும் அபிஷேகம், வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியில் போனது கையில் வராமலே.